தலைப்பு அழைப்பு. அழைப்புக்காக நேரமும் என்னோடு காத்திருக்கும். ஏற்காத அழைப்புகள் ஏக்கத்தோடு காத்திருக்குமோ? அழைக்காததற்காய் அடிக்கடி அழைத்து திட்டினாள். கவனம், கைபேசியில் எமனும் அழைக்கலாம். அழைப்பை ஏற்று வேறுலகம் போனான்.